శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. త్వదేక రక్ష్యస్య మమ త్వమేవ కరుణాకర, న ప్రవర్తయ పాపాని ప్రవృత్తాని నివర్తయ. శ్రీ న్యాసదశకం 8వ పద్యం. కరుణాకర ద సంబోధన పదం. సంబోధన పదం అన్నా சம்போதன விபக்தி ஒன்று இருக்கு, சம்போதன பிரதமா அப்படின்னு சொல்லுவார். ஒகேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்கிற இங்கிலீஷில், விழிச்சொல், தமிழில் விழி வேற்றுமை, விழிச்சொல்னா கூப்பிடுறது. கருணாகரான பகவானை கூப்பிடுறார். கருணா அப்படின்றது ஸ்திரீலிங்க பதம். கருணா தீர்க்கமாக சொல்லணும். தமிழில் இருக்கிற வாழ் தமிழ் காரர்களுக்கு ஒரு ஹிண்ட் என்னன்னு சொன்னால், பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் ஆன்ற சவுண்டில் முடிகிற சப்தங்கள்லாம் தமிழில் ஐன்னு முடியும். தயா தயை, கருணா கருணை, சீதா சீதை, ராதா ராதை, இது மாதிரி தமிழாக்கம் அப்படி போகும். சம்ஸ்கிருதத்தில் வந்து கருணா, அந்த கருணா ப்ளஸ் ஆகர. ஆகரன்னு சொன்னால் ஆகரக அல்லது ஆகரக வச்சுக்கலாம். அந்த சப்தத்துக்கு உறைவிடம்னு அர்த்தம், சுரங்கம்னு அர்த்தம் இருக்குது, ஒரு ட்ரெஷர், ஒரு ஸ்டோர் ஹவுஸ். ஸோ கருணையின் உறைவிடமே, கருணையின் உறைவிடமே இருப்பிடமே. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டார். சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, ரெண்டு விதமான கர்மா நம்மக்கிட்ட ஓட்ட போகிறதில்லை. சஞ்சித கர்மான்னா அனாதிகாலமாக நம்ம இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய, சஞ்சிதமாக இருக்கக்கூடிய, சஞ்சிதம்னா கலெக்டட் அப்படின்னு வச்சுக்கலாம், சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்மா. அது பிரிக்காத வினைத்திரல் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டை மூட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அரிசி வாங்குகிற மூட்டை மூட்டையாக, அதில் பிரிக்காமையே பல நாளாக பல மூட்டைகள் கிடைக்கும். அது அந்த மாதிரி இந்த கர்மாவெல்லாம் பகவான் வச்சுட்றான். அந்த க்ஷணமே பிரபத்தி பண்ண உடனே அழிச்சுடுறான். பிரபத்தி, அதற்கு தேவையான ஞானத்தை அடைந்து அந்த பிரபத்தி செய்யப்படுவதனால், ஐடியலாக பார்த்தா ஒரு பிரபன்னன் வந்து பாபம் பண்ணக்கூடாது. இப்போ பிரபன் பாபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ பாபம் அவனை ஒட்ட போகிறதில்லை. ஏன்னா அவனுக்கு ஞானபூர்வமாக இருக்கப்படும் அர்த்தம், பகவானுக்கு தாசபூதன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்க போகிறதுனால, அவன் பகவானுக்கு சங்கல்பம் பண்ணுறவன் இல்லையா, ஆணுக்கு உள்ள சங்கல்பகலாம் பார்த்தோம். அப்போ அதனால் பண்ண மாட்டான்றது ஐடியல் சுச்சுவேஷன். பட்டு கொஞ்சோண்டு கர்மா, என்ன கர்மா அப்படின்னு சொன்னால், இந்த பிராரப்த கர்மான்னு ஒன்று இருக்குது, பிரித்த வினைத்திரல் அப்படின்னு சொல்லுவாள். பிரித்த வினைத்திரல், பிரித்த மூட்டை, எந்த மூட்டையை எடுத்து நம்ம ஆற்றுக்கு வேண்டிய அரிசி எடுத்துட்டுருக்கோமோ அன்னைக்கு, அந்த பிரித்த மூட்டை இருக்கு இல்லையா, அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கர்மாவை அனுபவிக்கும் போதே அதனுடைய வாசனையினால் நாம் என்ன பண்ணலாம், மேலும் சில பாப்பங்களை செய்ய நேரிடலாம். இப்போ என்ன பண்ணுறது பாப்பம் பண்ணா அப்படின்னு சொன்னால், அதற்கெல்லாம் வழி இருக்குது. பிராயச்சித்த பிரபத்தின்னு வச்சுருக்கா, தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு போயிடுத்து பாப்பம் பண்ணோன்னு இல்லை சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால், அப்போ பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிரபத்தியை பிராயச்சித்தம்லாம் வச்சுருக்கா. அது சாஸ்திரம், அதுக்குள்ளே போவான் நான் இப்போது. ஆனால் பகவான் இடத்துல என்ன பண்ணலாம் கிட்ட, பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன பிரார்த்தனை பண்ணலாம், அப்பா உன்னிட்ட சொல்லலாம், அதை பண்ணிட்டேன், என்னால் நீ ரட்சிக்கப்பட வேண்டியவன், உன்னால் நான் ரட்சிக்கப்பட வேண்டியவன், உன்னாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய என்னை நீயே காப்பாற்று. என்ன பண்ணணும், என்னை இனிமேலும் பாபம் செய்யுமாறு வைத்து விடாதே, அந்த நிலைக்கு என்னை தள்ளாதே, நான் இனிமேல் பாபங்கள் செய்யக்கூடாது. சரி, எதுலையாவது ஆரம்பித்து ஈடுபட்டிருக்கக்கூடிய பாப்பங்கள்லேருந்து என்னை நீயே நிவர்த்தனம் பண்ணு, என்னால் முடியாதுங்கிற, ஏன்னா அதுதான் சிச்சுவேஷன். இந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் ரொம்ப பலவத்து, நம்மளால் அவைகளை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அவைகள்லாம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா பாபங்கள் பண்ணுவோம். அப்போ அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பகவானிடத்துல தான் இருக்குது. ஏன்னா அவன் ஹிருஷிகேஷன், ஹிருஷிகம், ஹிருஷிகம்னு சொன்னால் இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கெல்லாம் ஈஷன் ஹிருஷிகேஷா, ரிஷிகேஷாக சொல்லக்கூடாது, ஹிருஷிகேஷா. அதனால் பகவானே நீயே என்னை இனிமேலும் பாபம் செய்யாதவாறு பார்த்துக்கொள், எந்தெந்த பாப்பங்களில் அடியேன் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கின்றேனோ அதிலிருந்து என்னை நீயே என்னை விடுவி, அந்த பாபங்களை நீயே ஒழித்து அருள் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இதில் கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னு சொன்னால், துவதேக ரக்ஷஸ்யன்னு சில பேர் சொல்லிடுவோம், அது துவதேக ரக்ஷ்யஸ்ய, ரக்ஷ்யன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன், ரக்ஷ வேற, துவதேக ரக்ஷ்யஸ்ய. இப்போ மமன்ற பதத்துக்கு அந்த ரக்ஷியன்ற துவதேக ரக்ஷஸ்யன்றதுக்கு விசேஷனம். ஸோ கருணாகரா, கருணாகரனே, துவதேக ரக்ஷ்யஸ்ய மம, துவத்து முன்னாடியே பார்த்தோம், துவத்துனா உன் சம்பந்தப்பட்ட இதுக்கு துவத்துன்னு உண்டு. ஏக்கனா உன்னாலேயே, வேற யாருக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. நான் உனக்கே சேஷபூத்தன், உன்னிடத்துல சரணாதி பண்ணிட்டேன், அதனால் உன்னாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய துவதேக ரக்ஷ்ய அகம், துவதேக ரக்ஷஸ்ய மம. மமன்றது ஆறாம் வேற்றுமை, எனக்கு அல்லது என்னைன்ற அர்த்தத்திலையும் வரும் அடியனுக்கு. துவதேக ரக்ஷஸ்யன்னு சொன்னால் உன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவனான எனக்கு, எனக்கு துவமேவ, நீயே, மறுபடியும் நீயே என்ன பண்ணணும்னு கேட்டால், பாப்பானி நிவர்த்தைய ந பிரவர்த்தைய, பாப்பானி ந பிரவர்த்தைய, பாப்பம் பாப்பே பாப்பானி, நப்புபுசகலிங்கம், பாப்பானின்னா பாப்பங்கள், பாப்பங்களை நடத்தும் அந்த இடத்துல. ந பிரவர்த்தைய, பிரவர்த்தையன்னு சொன்னால் உண்டாக்காதே, வர்த்திப்பது, விருத்துன்னு ஒரு தாத்து, வர்த்தனம்னா இருத்தல்னு அர்த்தம், வர்த்தத்தே சொல்கிறோமோ, அப்போ அது அதனுடைய காசல் ஆக்குவதுன்னு அர்த்தம், உண்டாக்காதே. நான் பிரவர்த்தைன்றது லோட்டில் காரம், பிரவர்த்தைய தூ அப்படின்னு சொன்னால் பிரதம புருஷன் வாக்கில், சஹ பிரவர்த்தைய தூ, பிரவர்த்தைன்றது துவம், துவம் பிரவர்த்தைய, துவம் ந பிரவர்த்தைய, அதை பிரவர்த்திப்பிக்காதே, உண்டாக்காதே, எனக்கு பாப்பங்கள் நேருமாறு செய்யாதே. மேலும் பிரவிற்த்தானி நிவர்த்தைய, மம பிரவிற்த்தானி பாப்பானி நிவர்த்தைன்னு அர்த்தம். பிரவிற்த்தம் அப்படின்னா ஏற்கனவே தொடங்கியது, ஏற்கனவே நடந்து விட்டது, ஆரம்பித்து விட்டது, தொடங்கி விட்டது, அந்த மாதிரி பிரவிற்த்தானி பாப்பானி நிவர்த்தைய. அது ஒரே பாப நிசப்தம் போட்டதுனாலே அதுக்கு அதுவும் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். பிரவிற்த்தானின்றது அப்ஜெக்டிவ் தான், ஆரம்பிக்கப்பட்டவைகளை ஒழித்தருள், நிவர்த்தையன்னு சொன்னால் மறுபடியும் தடை செய், தடு, ஒழித்தருள்னு அர்த்தம். இப்போ எதுன்னு கேட்டால் அந்த பாப்பானி சப்தமே எங்கேயும் அனுவர்த்திக்கும், அனுவர்த்திக்கும்னா அதையும் நம்ம இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஸோ பாப்பானி நே பிரவர்த்தைய, மறுபடியும் பிரவர்த்தானி பாப்பானி நிவர்த்தைய அப்படின்னு தாத்பரியம். ஸோ அன்வயத்தை பார்த்தோம்னா, கருணாகர துவதேக ரக்ஷ்ய மம துவமேவ பாப்பானி ந பிரவர்த்தைய, பிரவர்த்தானி மறுபடியும் பாப்பானி பிராக்கெட்டில் புரிஞ்சுக்கணும், நிவர்த்தைய. ஸோ பிரவர்த்தைய நிவர்த்தைய ரெண்டுமே மத்தியம புருஷ லோட்டில் கரத்தில் வரக்கூடிய மத்தியம புருஷ பிரயோகம். லோட்டுன்னு சொல்கிறது இம்பரேட்டிவ், ஒரு பிரார்த்தனை, அந்த மாதிரி இடத்துங்களில் வரக்கூடியது, கட்டளை கூட ஓரளவுக்கு வரும் அது லோட்டு. துவத்து ப்ளஸ் ஏக துவதேக்கன்னு மாறும். அதாவது சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக அந்த ஹார்ட் கான்சனன்ஸ் சொல்வாள், இந்த முதல்ல வரக்கூடியதெல்லாம் க, அப்புறம் த வச்சுப்போம், பா, ட, ச, இவைகள்லாம் அதே மாதிரி இந்த இவைகள்லாம் என்னாகும் கேட்டால் வவல்ஸோட சேரச்சு அ இவைகளோட சேரச்சு சில சமயங்களில் சாஃப்டாக மாறும், க, த, ஜ அப்படி மாறும். ஸோ துவத்து ப்ளஸ் ஏக துவதேக, அது சந்தியும் போது தான். நம்ம வெறுமை இக்கு ப்ளஸ் ஆ வந்து கான்னு எழுதக்கூடாது, இக்கு ப்ளஸ் ஆ கா தான், ஆனால் இந்த மாதிரி இத்து ப்ளஸ் ஆ தா தான், ஆனால் இந்த மாதிரி இடங்களில் துவத்து ப்ளஸ் ரெண்டு பதங்களோட பதம், ஒரு பதத்தோட பதம் சேரச்சு அது கடைசியில் இந்த மாதிரி அந்த கான்சனன்ஸ் ஹல் எழுத்து வந்து அதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய பதத்தில் அச்சுயத்து, அச்சுயத்துனா உயிரெழுத்து ஆரம்பிச்சதுன்னா உதாரணக்கு உதாரணத்துக்கு துவத்து பிளஸ் ஏக துவதேக அப்படின்னு அது மாறும். இது சம்ஸ்கிருத ரூல் அது. ஸோ துவதேக ரக்ஷஸ்ய மம துமேவ பாப்பான நிவர்த்தைய பாப்பான ந பிரவர்த்தைய பிரவர்த்தானி பாப்பானி நிவர்த்தைய பாப்பானிக்கு விசேஷம் பிரவர்த்தானி பிரவர்த்தம் பிரவர்த்தே பிரவர்த்தானி பாப்பம் பாப்பே பாப்பானி. திரியாபக்தியில் வச்சுக்கணும் இரண்டாம் ஏற்றமையில் அந்த ஆரம்பித்த முன்பே நேர்ந்த பாவங்களை ஒழித்து அருளின் தாத்பரியம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.